ವಿನಾಯಕನಿ ಪರಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕನಿ ವಿಘ್ನ ವಿನಾಯಕನಿ ಪರಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕನಿ கரும்பை வீரும் களிரின் உருவமே ரத்ன விநாயகனே சிவசக்தி விநாயகனே ரத்ன விநாயகனே சிவசக்தி விநாயகனே கருணை பொழியும் அருளின் வடிவமே விக்ன விநாயகனே பரசித்தி விநாயகனே கரும்பை வீரும் களிரின் உருவமே சதங்கை குலுங்க பதங்கள் முழங்க நடனம் புரிந்து வருவாய் எங்கள் தீரங்கள் வணங்க வரங்கள் வழங்க விரைவில் எழுந்து வருவாய் சதங்கை குலுங்க பதங்கள் முழங்க நடனம் புரிந்து வருவாய் எங்கள் தீரங்கள் வணங்க வரங்கள் வழங்க விரைவில் எழுந்து வருவாய் கணநாயகா எங்கள் உமை பாலகா எங்கள் உமை பாலகா உலங்கள் செழிக்க நலங்கள் பொழிக்க களங்கம் துடைத்து கடைக்கண் தரும் விக்ன விநாயகனி பரசித்தி விநாயகனி கரும்பை விரும்பும் களிரின் உருவமே மழலை மொழியில் பழகும் இசையில் மனது மயங்கி வருவாய் எங்கள் கரங்கள் புதிய விழிகள் கரைய இதயம் இறங்கி வருவாய் மழலை மொழியில் பழகும் இசையில் மனது மயங்கி வருவாய் எங்கள் கரங்கள் புதிய விழிகள் கரைய இதயம் இறங்கி வருவாய் கணநாயகா எங்கள் உமை பாலகா பிரணவம் அழித்து பெருமை தரும் விக்ன விநாயகனே பரசித்தி விநாயகனே கரும்பை விரும்பும் களிரின் உருவமே ரத்ன விநாயகனே சிவசுந்தர விநாயகனே ரத்ன விநாயகனே சிவசுந்தர விநாயகனே கருணை பொழியும் அருளின் வடிவமே விநாயகனே பரசித்தி விநாயகனே கரும்பை விரும்பும் களிரின் உருவமே ரத்ன விநாயகனே சிவசக்தி விநாயகனே கருணை பொழியும் அருளின் வடிவமே